பாட சந்தனமே பொன்ன தழுவ தினம் சம்மதமே இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் படிக்காத மங்கள ராகமே இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் படிக்காத மங்கள ராகமே தானா வந்த சந்தனமே போட்டு என்னை கட்டி இழுத்து போகும் இளந்தேகமே தூரப்பட்டு கலங்கிடாம நடந்திடாம ஆசைப்பட்டு வளர்த்து வேணும் மதராசனே முன்ன பின்ன அறிஞ்சதில்லை முறையாக தெரிஞ்சதில்லை சின்ன சின்ன தவறனியும் பொறுத்தாக வேணுமே மேனி இன்பத்தோணி தானா வந்த சந்தனமே பொன்ன தழுவ தினம் சம்மதமே தழுவ தினம் சம்மதமே காதல் விருந்து தர வேணுமே தொட்டு தொட்டு விட்டு விட்டு விலகி ஓட முடியும் குத்துமல்லி கொண்டையிலாட குளிர் பார்வை வண்டுகளாட புத்தம் புது செண்டுகளாட புதுதாகம் தோணுமே இந்த ராசா இந்த ராணியோட பொருத்தமே வந்த சந்தனமே சம்மதமே இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே